ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. நகுஷனுடைய விஷயத்தை பார்த்தோம். இப்போ அந்த நகுஷனுடைய பெருமையை இன்னும் சொல்லிட்டு வர, நரேந்திராகா பிருதிவி சக்கரே நாம சின்னைரலங்கிருதா ஜங்கமாஸ்தஸ்ய வீரஸ்ய ஜயஸ்தம்பா இவாபவன். 14வது ஸ்லோகம். இந்த பூலோகத்துல இருக்கக்கூடிய எல்லா ராஜாக்களும் என்ன பண்றா, அந்த நகுஷனுடைய பெயர் முதலான விஷயங்களை தனக்கு அடையாளமாக வச்சுக்கிறார். தான் யாருன்னு சொல்லிக்கும் பொழுது, இந்த ராஜா இருக்கானே அவனுக்கு நான் சிற்றரசன், ஒரு பெரியவாள் இருந்தாள்னா அவளுக்கு தனக்கு இருக்கக்கூடிய ஒரு சம்பந்தத்தை சொல்றது, அந்த மாதிரி இந்த நகுஷன் பெயர் பெற்றவன். அப்படி இவன் பராக்கிரமசாலி, அதனால வந்து அவன் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தனக்கு அலங்காரமாக அந்த மாதிரியான கிரமத்துல மிச்ச ராஜாக்கள் இருந்தா அப்படின்னா, இது எப்படி போல என்னால், பத்யம் அங்குலி விச்சேத உரோவின்யஸ்தமட்சரம் தன் நாம வகனம் சேதி தாஸ்யமேதத் சதுஷ்டயம் அப்படின்னு ஒரு பிரமாண வச்சனம். அதாவது தனக்கு ஒத்தருக்கு சொல்லி தான் தான் யாருன்றத சொல்லிக்கணும், அவன் சம்பந்தம் தனக்கு ஒரு ஒரு பேரும் புகழும் பெற்று தரும் அப்படின்னு நினைக்கிறவா என்ன பண்ணிக்கிற வழக்கம்னால், விரலை வெட்டிக்கிறது. இப்போ ஏக்கல இவன் அவர் கேட்டார், இவன் கொடுத்துட்டான் அப்படின்னா அதெல்லாம் போட்டோம், அந்த மாதிரி விரலை வெட்டி கொள்றது. அதே மாதிரி தன்னுடைய மார்பில் தான் யார மதிப்பிற்கு உரியவாளாவ நினைச்சிட்டு இருக்கோமோ அவளை எழுதிக்கிறது, அவ பேரைய எழுதிக்கிறது. ஆஞ்சநேயர் கேட்டா எங்க என்ன மார திறந்து காமிக்கிற ராமபிரான் லக்ஷ்மணன் சேவையாரர், அந்த மாதிரி அதே மாதிரி அவளுடைய பெயரையே நம்ம அதை தான் கை கொள்றோம். இந்த மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் போகாமல், ஏன்னா இதெல்லாம் கொஞ்சம் கடுமையா இருக்கு, அந்த விஷயம் எல்லாம் போகாமல் அவ பேரை நம்ம வச்சுக்கிறது, பெரிவாள் பேரை நம்ம வச்சுக்கிறோம், அடியன் ராமானுஜதாசன் அப்படின்னு வச்சுக்கிறோம். அதனால அந்த வம்ச வழித்தோன்றல் அவருடைய என்ன, அந்த பகவத் ராமானுஜர் என்ன கிரமத்தை ஏற்படுத்தி வச்சிருக்காரோ அந்த கிரமத்தை இன்றைய வரையில் கடைபிடிச்சுண்டு வரதுல நம்ம முனைப்பு காட்டுறோம், எவ்வளவு முடியறதோ அதை அனுஷ்டிக்கிறோம். அதனால வந்து அந்த அவருடைய பெயரே வச்சுக்கிறது, அது அவருடைய தாசன் அப்படின்னு. தாசோகம் கோசலேந்திரஸ்ய, ஆஞ்சநேயர் சொல்லும்பொழுது யார் நீ அப்படின்னு சீதா பிராட்டி கேட்கிறப்போ, தாசோகம் கோசலேந்திரஸ்ய அப்படின்னு அவர் தன்னை வந்து சொல்லிக்கிறார். அந்த மாதிரியான கிரமத்துல இந்த நகுஷன்ற இந்த இதுல வந்திருக்கிற ராஜா, இவன் பராக்கிரமசாலியாக இருந்து ஆட்சி புரிஞ்சுட்டு வந்ததுனால மிச்ச ராஜாக்கள் அத்தனை பேரும் இவன் சம்பந்தத்தை வச்சு தனக்கு அதை ஏதோ ஒரு பிரகாரம் அதை வச்சுண்டு வந்தா அப்படிங்கறத இந்த ஸ்லோகத்துல சாதிச்சார். அடுத்ததாக ஒரு ஸ்லோகத்துல சக்திரப்ரதிகாதஸ்ய சாஸ்திரவைரபி துஷ்டுவே யதாவத் சாதகஸ்யேவ யாவதர்த்தா சரஸ்வதி. என்னன்னா இதுல வந்து வரும்பொழுது வாதம் பண்றா, ஒரு வாத பிரதிவாதங்கள், ஏதோ ஒரு விஷயத்தை எடுத்துட்டு இவா இப்படிதான் அதுக்கு தாத்பரியம் அப்படின்னு சொல்றா. அப்போ என்ன, இவன் வாதம் ஒத்தம் பண்றான்னால் அவன் தான் என்ன சொல்லணுமோ அப்படின்ற விஷயத்துல ஒன்று கூட பாக்கி இல்லாமல் மொத்தத்தையும் வந்து சொல்றான் விடாமல். அப்போ அது என்ன ஆறுது, எந்த விதமான தடையும் இல்லாமல் எதிர்ப்பும் இல்லாமல் இவன் எதை ஸ்தாபிக்கணும்னு எண்ணினானோ அதை ஸ்தாபிக்கிறதுக்கு பண்றது, அந்த திறமை இவனுக்கு இருக்கக்கூடிய திறமை. அப்போ அந்த மாதிரி இங்க என்னன்னா, சக்திகி அப்ரதிகாதஸ்ய சாஸ்திர வைரபி துஷ்டுவே, அதாவது இவனுக்கு எதிரா இருக்கிற ஒருவனாலும் எதிரி கையாலே விடுதீட்டினார் போலேன்னு சுவாமி தேசிகன் ரகசிய திரைசாரத்தில். எதிரியே இவனை பிரசம்சிக்கிறான். அந்த மாதிரி இவனை எதிர்கொண்டு வரவனே இவனுடைய இந்த நகுசன்ற ராஜாவினுடைய அந்த திறமைய ஸ்தோத்திரம் பண்றான், பிரசம்சிச்சு சொல்றான். அதனால வந்து அப்படி அந்த மாதிரி இப்ப எப்படியானால் வாதம் பண்றவனுடைய வாதத்தை எதிரணியில இருக்கிறவனும் வந்து பிரசம்சிக்கிறானோ, பிரசம்சிச்சா எப்படி இருக்கும்? அவன் அப்புறம் இதுக்கு பதிலே அவன் சொல்ல மாட்டானே. ஏனால் பராசர பட்டர் ஒரு விஷயம் சொன்னார்னு குரு பரம்பரையிலேருந்து நமக்கு தெரியுது. என்னன்னா, யாரோ வேற மதத்தை சேர்ந்தவா நம்ம விசிஷ்டாத்வைத மதத்துல ஆட்சேபம் பண்ண ஆரம்பிச்சுட்டா, அவர் வந்து அதற்கு வந்து பதில் சொல்லணும். பதில் சொல்லணும்னால் எதை பார்த்து வச்சுண்டு பதில் சொல்றது அப்படின்னால், திருமங்கை ஆழ்வாருடைய திருநெடுந்தாண்டகம்ன்ற சாஸ்திரம் இருக்கு, அதை வச்சுட்டு சொன்னா எல்லாம் பதிலாயிடுமே. அதுக்கு அவ வாதங்கள்லாம், அவ எதிராளி நம்ம மதத்தின் பேர்ல என்ன வாதங்கள் சொல்றாளோ அதெல்லாம் தடபட்டு போயிடும் அப்படின்னு அந்த திருநெடுந்தாண்டகம் அப்படின்ற அந்த தமிழ் பிரபந்தத்துல சாஸ்திர விஷயங்களை நிறைய சுவாமி திருமங்கை மன்னன் அருளி செய்திருக்கார் அப்படின்றத. அந்த மாதிரி இங்க வாதம் பண்றவன் இவன் எடுத்து வைக்கிற வாதத்தை பிரதிவாதி ஒத்துண்டு இதுக்கு எதிராக வாதம் பண்ணணும்னு வந்தவனும் இவனை பிரசம்சிட்டு போயிடுற அளவுக்கு இருக்கு. அந்த மாதிரி இந்த ராஜாவினுடைய நகுசனுடைய பராக்கிரமத்தை எல்லோரும் ரொம்ப பிரசம்சிக்கிறா அப்படி. அது என்ன சாதகமா இருது நமக்கு அப்படின்னால், தத்துவத்தை நிலைநாட்டுறதுல எந்த விதமான தடையும் ஏற்படலை. அதனால யோக்கியாளா இருக்கக்கூடிய பிரதிவாதியும் இவனை கொண்டாடுறா வாதம் புரிபவனை. அந்த மாதிரியான கிரமத்துல அந்த நகுஷனை வந்து தனக்கு இவன் கிட்டக்க வந்து எதிரம்பு கோத்து வரணும்னு நினைக்கிறவனும் இவனுடைய வீர தீர பராக்கிரமத்தை பார்த்துட்டு இவனை உயர்வா சொல்லிட்டு அதோ அதை ஒத்துண்டு போயிடுறான் அப்படின்ற அந்த மாதிரியான ஒரு பிரபாவத்தோடு கூடினவன். சக்திரப்பிரதிகாதஸ்ய சாஸ்திரவைரபி துஷ்டுவே யதாவத் சாதகஸ்யேவ யாவதர்த்தா சரஸ்வதி அப்படின்ற ஸ்லோகத்தில் அடுத்ததுக்கு வீரோரச இவோத்சாகான் நகுஷாத்து அப்யஜாயத யயாதிர்நாம ஏனைந்திரம் அர்த்தாசனம் அதிஷ்டிதம் அப்படின்னு 16வது ஸ்லோகம். இதுல என்னன்னா, இங்கேயும் உதாரணம் என்னன்னா, உற்சாகம் அப்படின்ற ஒரு குணத்திலிருந்து வீர ரசம் தோன்றது அப்படின்னு. அப்போ அந்த மாதிரி இப்போ வீரோரச இவோத்சாகாது, வீர ரசமானது உற்சாகத்திலேருந்து தோன்றது. அவனை ஜெயிக்கணும் அப்படின்னு நமக்கு தோன்றெடுத்துனால் ஜெயிக்கிறதுக்கு உண்டான வீரம் நம்ம மனசுல தானே தோணணும், அவனை நம்மளால ஜெயிக்க முடியும் அப்படின்னு. ஏன்னா லோகத்துல வந்து சொல்லும் பொழுது ஒரு இது என்ன சொல்றான்னால், ஒரு யானை மதம் பிடிச்சு வருது, அதை யாராலையும் அடக்க முடியல. ஒரு சின்ன பையன் ஒரு சின்ன கொம்பை வச்சு நடக்கிறான். ஏன்னா இவனை தெரியும் அதுக்கு, தன் பாகன் அவனுடைய பையன் அதெல்லாம் அதுக்கு தெரியும். அந்த அதுக்கு பாஷையெல்லாம் இருக்கு, அதெல்லாம் தெரிஞ்சவனால சுலபமாக. அது மாத்திரம் இல்லாமல் மனசுல ஒரு தைரியம், அந்த உற்சாகம் இதை பண்ணணும்னு. அதிலிருந்து எப்படி வந்து அந்த வீரரசம் தோன்றதோ அந்த மாதிரி நகுஷனிடத்திலிருந்து தோன்றினவன் யயாதி அப்படின்னு அபியஜாயத, அதிலேருந்து உண்டானா. அந்த அபின்ற சப்தமானது ஒரு உயர்வை சொல்றது, பிரசித்திய சொல்றது அப்படின்னு அவ பெரிவாள் வியாக்கியானம் பண்ணியிருக்கா. அப்போ இவனுக்கு இன்னொரு பெருமை என்னன்னால், யயாதிர்நாம ஏனைந்திரம் அர்த்தாசனம் அதிஷ்டிதம் அப்படின்னு. இந்த நகுஷன் எப்படி வந்து அந்த தேவலோகத்துல போய் இந்திரனாக சில நாள் இருக்கும்படியான ஒரு வாய்ப்பை பெற்றானோ, அந்த மாதிரி யயாதியும் இந்திரனாக இருப்பதற்கு தகுதியோட கூடினவன். அவன் எப்படியோ அந்த மாதிரி இவனும் யாகங்கள் முதலான பண்ணவன் அப்படி. என்னன்னா வந்து இவனுக்கு எப்படின்னால், இந்திரன் வந்து தன்னுடைய இந்திரன் இருக்கச்சிய அதான் இவனுடைய பெருமை. அவன் இந்திரன் இல்லாத சமயத்துல இவனை கொண்டு உக்காத்தி வச்சா, இவன் இந்திரன் இருக்கிறச்சையே இவன் போனான்னா, இப்ப நம்மாத்துக்கு ஒருத்தர் வர வந்தா என்ன பண்றோம், உட்காரங்கன்றோம், ஒரு ஆசனம் கொடுக்குறோம். இப்பெல்லாம் வந்து இந்த சோஃபான்னு வச்சுட்டு இருக்கோம், அதுல பக்கத்திலேயே உக்காத்தி வைக்கிறோம் அந்த மாதிரி. அப்போ இந்த யயாதிக்கு உண்டான பெருமை என்னன்னா, அர்த்தாசனம் அதிஷ்டிதம், இந்திரன் இருக்கிறச்சைய அவனை கொஞ்சம் நகர்ந்துக்கோன்ட்டு இங்க உட்கார வைக்கணும். அந்த அளவுக்கு பெருமை பெற்றவன் இந்த யயாதியானவன். அவன் இருக்கிறச்ச இவன் போனா கூட இவனுக்குன்னு தனி ஆசனம் ஒரு பக்கம் கொடுக்கறது கொடுக்கலன்றது இருந்தாலும், இவனுக்கு அவன் பக்கத்துல உட்கார்ற அளவுக்கு இவனுக்கு பராக்கிரமசாலியாக இருந்தான் அப்படின்னு சாய்க்கிறார். வீரோ ரசையோத்சாகாத்து நகுஷாத்து அபியஜாயத யஜாதிர் நாமயேன இந்திரம் அர்த்தாசனமதிஷ்டிதம். ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹா.